கொல்லாதே கண்ணே கண்ணை கிள்ளாதே கண்ணே புனகையிலிதயத்தை வெடிக்காதே ஐயோ உனசைவில் உயிரை குடிக்காதே அம்பே அம்பே கொல்லாதே கண்ணே கண்ணை கிள்ளாதே துளிகளை அள்ளி தீர்த்தம் என்றே நான் குடிப்பேன்.